శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సజిహ్నమిశ్రేభ్య నమ భుక్తిమధీమహే. యదుక్తయ స్త్రీకంఠే యాంతి మంగళసూత్రతాం. சுவாமி கூடத்தாழ்வான் தேவப்பெருமாளை அனுபவிக்கிற விதத்தை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வரதராஜ ஸ்தவத்திலே 12வது ஸ்லோகம். நிராபாதம் நித்யம் நிரவதி நிரம்போ நிருபமம் சதாசாஹம் சுத்தம் பிரதிபடம் அவத்ய சததம் పరం బ్రహ్మాన్నాతం స్థిరసియత్తద్వరదతే పరం రూపం సాక్షాత్ తదిదమపదం వాంగ్ మనసయో. మొదల్ 10 శ్లోకతనల అంద హస్తిగిరి నమకు ప్రియ ఉపకారం పొందది. வேதத்தினால பண்ண முடியாத உபகாரத்தை கூட நமக்கு பண்ணி கொடுக்கிறது என்பதை அருளி செய்தார். அதற்கப்புறமா இங்க எழுந்தில் இருக்கிற எம்பெருமானை பத்தி எம்பெருமானுடைய குணங்களை பத்தி சொல்லணும்ன்ற அந்த தேவப்பெருமாள் மங்கள சுரூபமாக இருந்திருக்கார். நித்தியமே மங்களமாக இருந்திருக்கிறவர் அந்த தேவப்பெருமாள். அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் என்று ரெண்டு விதமா பிரம்மத்தை வேதம் சொல்றது. சகுண பிரம்மத்தை அத்வைதிகள் எல்லாம் கூட ஒத்துக்கிறா. எப்ப ஒத்துக்கிறா, எப்ப சகுணமா ஒத்துக்கிறான்னாக்கா வியாபாரிக திசைன்னு ஒரு திசை சொல்றோம். அதாவது இந்த இப்ப நம்மளுடைய ஒரு தோற்றம்ன்ற திசை இருக்க அந்த திசையில சகுண பிரம்மத்தை அவளும் ஒத்துக்கிறா. நிர்குண பிரம்மமா சொல்றது எப்பன்னா பாரமார்த்திகமான திசையில எப்பவுமே இருக்க சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்ற இடங்கள்ல அந்த அந்த இடத்துல நிர்குண பிரம்மமா சொல்லி சொல்ற. இது என்னத்துக்காக இப்படி எடுத்துக்கிறான்னு சொன்னாக்கையும் சொல்றது, குணங்களோட கூடியதாகவும் பரமாத்மாவை சொல்றது, குணங்கள் இல்லாததாகவும் பரமாத்மாவை சொல்றது. இந்த ஸ்ருதியில சொல்லிருக்கிற எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு இடத்துல சகுண பிரம்மமா ஒத்துக்கிறது, இன்னொரு இடத்துல நிர்குண பிரம்மமா ஒத்துக்கிறதுன்னு சொல்லி இந்த வியாபாரிக திசையில சகுணமா ஒத்துக்கிறது, பாரமார்த்திக திசையில நிர்குணமா ஒத்துக்கிறதுன்னு அவா பண்ற. நமக்கும் அவளுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. நாமளும் ரெண்டு ஸ்ருதியும் அப்படியே ஒத்துக்கிறோம். ஆனா நிர்குணம்ன்ற சப்தத்துக்கு தான் அர்த்தம் மாற்றி சொல்றோம்னு வந்து அவா சொல்றா நிர்குணம்ன்றது குணமே இல்லாததாக இருக்குன்னு அர்த்தம் சொல்றான். நாம சொல்றோம் நிர்குண சப்தத்துக்கு கெட்ட குணம் எதுவும் இல்லாததாக இருந்துட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம்ன்றது சொல்லி சொல்றோம். இப்படி சகுண ஸ்ருதியை கொண்டு முதல் ஸ்லோகத்தினால எம்பெருமான அனுபவித்தார் ஆழ்வான். குணாயஸ்தம் லோகே குணசிகமதம் மங்களபதம் விபரியஸ்தம் ஹஸ்தி கிருதிதரபிரதே ஸ்வத்கததயா என்பதாக. பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சத்தியத்துவ ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லச்சே சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்வாதி குணங்கள்லாம் பெருமாளை அடைந்து நிரம்பற்றன என்று சொன்ன. இவைகள்னால இந்த குணங்கள்னால பெருமாளுக்கு ஏற்றமில்லை. அந்த பெருமாளிடத்துல இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அந்த குணங்களுக்கு ஏற்றம்னு அருளி செய்தார் இதுக்கு முன் ஸ்லோகத்துல. இப்ப நிர்குண ஸ்ருதிகள்ல சொல்ற அந்த நிர்குண ஸ்ருதிகள் மூலமா எம்பெருமான அனுபவிக்கிறார். நிர்குண ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்றதுன்றத சொல்றாரு, வரிசைப்படுத்தி சொல்றாரு. നിരാപാദം നിത്യം നിരവധി നിരംഹോ നിരുപമം സദാശാന്തം ശുദ്ധം പ്രതിഭടമവദ്യ സതതം. எடுக்கச்சே சொல்றார் நிராபாதம் என்பதாக. நிராபாதம் என்று சொன்னால் விகாரம் அற்றது என்பதாக பொருள். எம்பெருமானிடத்துல விகாரம் இல்லை. விகாரம்னாக்க மாறுபாடு, எப்பவும் ஒரே மாதிரியாக இருந்தன, அதுதான் விகாரம் இல்லாத தன்மை. இது நிராபாதம் என்கிற சப்தத்தினால சொல்ற. மீதி வஸ்துக்கள்லாம் அந்த மாதிரி ஒரே மாதிரியா இருக்காதா என்ன கேட்டா இருக்காதான். அச்சேதன வஸ்துக்கள்லாம் ஸ்வபாவத்துல விகாரம் அடையும், ஸ்வபாவத்தினால மாறுபாடு அடையக்கூடியது. பால் இருக்கு, பால் அப்படியே வச்சிருந்தா அது பாலாகவே இருக்குமான்னா அது ஸ்வரூபத்திலையும் மாறுபாடு அடையும், ஸ்வபாவத்திலையும் மாறுபாடு அடையும். அச்சேதன வஸ்துக்கள்லாம் அது பால் வந்து கெட்டியா போய் தயிரா ஆகி போறது. பால்ல இருக்கச்சு, பாலா இருக்கச்சு, என்ன ரசமோ அந்த ரசம் தயிரா இருக்கச்சே கிடையாது. ஆகையால ஸ்வரூபத்தாலையும் மாறுபாடு அடையிறது, ஸ்வபாவத்தாலையும் மாறுபாடு அடையிறது அச்சேதனம். மண்ணு உண்டையா இருந்துருக்கு, அந்த உண்டையா இருக்கிற மண்ணு அதுவே கடமா ஆயிடுச்சுனாக்க, குடமா ஆச்சுனாக்க, அது ஸ்வரூபத்தினால மாறுபாடு அடையிறது. தன்னுடைய தன்மை அதுலயும் ஏற்கனவே உண்டையா இருக்கிற தன்மை போய் இப்ப குடமா இருக்கிற தன்மைன்றது அதுக்கு வந்துருக்கு. ஸ்வரூபத்தினால மாறுபாடு அடையிறது. இப்படி மாறுபாடு அடையக்கூடியதாக சகல வஸ்துக்களும் உள்ளன. சேத்தனங்கள்ல சொல்றோம், சேத்தனங்கள்ல பார்ப்போம். இந்த அணுவா இருக்கிற ஆத்மா மாறுபாடு அடையறதுனால இது யானை சரீரத்தை அடையிறது, குதிரை சரீரத்தை அடையிறது, மனுஷ சரீரத்தை அடையிறது. இந்த அணுவா இருந்திருக்கிற ஆத்மா யானை சரீரத்தை அடையறதுனால யானை எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு ஆத்மா ஆறுதான்னு ஆகல, குதிரை எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசு ஆத்மா ஆறுதான்னு ஆகல, ஒரு ஈ கொசு எவ்வளவு உண்டு இருக்கோ அவ்வளவு உண்டு ஆத்மா ஆறுதான்னு அவ்வளவு உண்டு ஆகல. ஆத்மா எப்பவும் ஒரே மாதிரியா தான் இருந்துருக்கு, அணுவா தான் இருந்துருக்கு. அதனுடைய ஸ்வரூபத்துல எந்த விதமான மாறுபாடும் இல்லை. ஆனா ஸ்வபாவத்துல மாறுபாடு இருந்துருக்கு. அந்த ஸ்வபாவத்துல மாறுபாடுன்றது எப்படிப்பட்ட மாறுபாடுன்னு கேட்டோம்னா, அதனுடைய ஞான விகாசம், தர்மபூத ஞானம்னு ஒரு ஞானம் இருந்துருக்கு, அந்த தர்மபூத ஞானத்தினுடைய விகாசத்துல மாறுபாடு. மனுஷனா இருந்துருக்கே அந்த தர்மபூத ஞானத்தினுடைய பிரசரம் என்ன பண்றதுன்னா, அவனை நடக்க வைக்கிறது, பேச வைக்கிறது, படிக்க வைக்கிறது, கேட்க வைக்கிறது, எல்லாம் பண்ண வைக்கிறது. இதே ஆத்மா ஒரு யானையா போச்சு, ஒரு மாடா போயிடுத்துனாக்க இத்தால பேச முடியாது. அதாவது நாம சொல்ற மாதிரி பேச முடியாது, அது ஏதோ ஒரு சப்தத்தை உண்டு பண்றது, அது வேற விஷயம். அப்போ அத்தால புத்தகம் பார்க்க முடியுமா, அது சந்தியாவந்தனம் பண்ண முடியுமா, பெருமாள் சேவிக்க முடியுமா, என்ன பண்ண முடியும் அத்தால? அப்ப அந்த தர்மபூத ஞானத்துக்கு சங்கோச்சம் வரும். இதே வஸ்து, இதே ஆத்மா தேவதையா ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது தேவ சரீரத்தோட ஒரு சங்கோகம் ஏற்பட்டதுன்னாக்க, இப்ப மனுஷனா இருக்கச்சே இருக்கக்கூடிய ஞான விகாசத்தை காட்டிலும் இன்னும் பெரிய விகாசம் ஏற்படும். இப்படி ஞானத்துல சங்கோச விகாசம் குறைவாக இருக்கிறது, விரிவடைகிறதுன்றது இருக்க, இப்படிப்பட்ட மாறுபாடுன்றது சேத்தனனுக்கு வருது. இப்ப சேத்தனன் அச்சேதனன் ரெண்டும் சொல்லிட்டோம், ஈஸ்வரனுக்கு சொல்றோம். ஈஸ்வரனுக்கு ஸ்வரூபத்தினாலையும் மாறுபாடு கிடையாது, ஸ்வபாவத்தினாலையும் மாறுபாடு கிடையாது. ஆகையால விகாரம் இல்லாதவனாக இருந்திருக்கான் என்பதாக சொல்லுகின்ற. இப்ப பாருங்க, இதுக்கு மேல ஒரு கேள்வி. இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கு சரீரமாக இருக்கு, அதுதானே நம்மளுடைய பேசிக் கான்செப்டே. அப்படி இருக்குச்சு, இந்த சேத்தனா சேத்தனங்கள்ல மாறுபாடு வரச்சு, அந்த மாறுபாடு இந்த சேதனா சேத்தனங்கள்லாம் விசிஷ்டமாக இருந்திருக்கிற இதுக்கு இந்த சரீரமாக உடையத்தான் இருக்கிற ஆத்மாவுக்கும் தானே வரும் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். சரீரத்துல ரோகம் வருது, ஆத்மாவிலேயா ரோகம் வருது? வரல. ஆகையால சரீரகத தோஷங்கள் எல்லாம் ஆத்மாவுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி சேதனா சேதனங்கள்ல வரக்கூடிய மாறுபாடு எல்லாம் ஆத்மாவா இருந்திருக்கிற பிரம்மத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஆகையால பிரம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிர்வீகாரமாக இருந்திருக்கு, எந்த வித மாறுபாடும் அற்றதாக இருந்திருக்கு என்பதாக நம்மளுடைய சித்தாந்தம். அவளுடைய சாங்கர பட்சத்துல சொல்லச்சு நிராபாதம் நிர்வீகாரமாக இருக்குன்னு சொல்லி சொன்னவன, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இப்போ இந்த மாறுபாடு என்பது ஒரு தோற்றம் தான், இது சத்தியமானது இல்லை. சத்தியமானதா கணக்கு இருந்ததுன்னாக்க அதை பத்தி பேசலாம். இது எல்லாம் மாய அவித்தியினால உண்டு படுறது தான். அந்த பரமாத்ம ஸ்வரூபம் இருந்துருக்க அது எப்பவுமே மாறுபாடற்றதாக இருந்துருக்குன்னு அவா சொல்றான். இது ரெண்டுத்துக்கும் நாம சொல்றதுக்கும் அவா சொல்றதுக்கும் ரெண்டு பேரும் மாறுபாடு இல்லாததான் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஸ்வரூபத்துல மாறுபாடு இல்லைன்றது நாம சொல்றோம். அவா சொல்ற விதம் கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல நிராபாதம் என்கிற முதல் சொல்றது என்ன, வேதங்கள் வேதங்கள்ல இந்த எம்பெருமானை பத்தி எப்படி எல்லாம் சொல்லிருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் பண்றேன். அதுல சொல்லச்சு நிர்வீகாரமாக இருந்துருக்குன்னு சொல்றேன். எந்த விதமான மாறுபாடும் அடையாமல் இருந்துருக்குன்னு அந்த பரபிரம்மத்தை சொல்ற, அதுதான் முதல்ல எடுக்கிற ஒரு வார்த்தை. இதுக்கு மேல இன்னும் ஒரு சந்தேகம் வரும், ஒவ்வொரு காரியத்துக்கும் மூணு காரணங்கள் தேவைப்படுற, அந்த மூணு காரணங்கள் உபாதான காரணம், சககாரி காரணம், நிமித்த காரணம் என்பது போல. அந்த வஸ்துவாக ஆகணும்னு சொன்னா அந்த காரியமா ஆகணும்னாக்க அதுக்கு உபாதான காரணம், அதுக்கு செயல்படுத்துவதற்கு உண்டான ஒரு காரணம் வேணும். குடம் இருக்குன்னா அந்த குடத்துக்கு உபாதான காரணமாக இருந்துருக்கிறது மண்ணு, இந்த மண்ணு தானே குடமா ஆறுது. ஆகையால உபாதான காரணம் வேணும். அதுக்கு அடுத்தது சககாரி காரணம் வேணும், அந்த குடம் பண்றதுக்கு ஒரு சக்கரம் வேணும், ஒரு கொம்பு வேணும், அந்த சக்கரத்தை சுத்தி விடுறதுக்கு கொம்பு வேணும். இதெல்லாம் வந்து சககாரி காரணம். நிமித்த காரணம் இந்த குடம் செய்ய தெரிஞ்ச திறமையுடைய ஒரு குயவன் வேணும். இப்படி மூணும் சேர்ந்தாதான் அந்த காரியம்ன்றது உண்டாகும். அப்ப எது எதுலாம் உபாதான காரணமாக ஆறுதோ அவையெல்லாம் மாறுபாடு அடையக்கூடியதாக தான் இருந்துருக்கணும். தோக்கத்துல பறந்துருக்கு, குடத்துக்கு உபாதான காரணமா மண் இருந்துருக்கு, அது மாறுபாடு அடையிறது. நாம போட்டு இருக்கிற சங்கிலிக்கு தோடுக்கு வளையலுக்கெல்லாம் உபாதான காரணமாக இருந்துருக்கிறது இந்த தங்கம். அந்த தங்கம் மாறுபாடு அடையிறது அவஸ்தாந்தராபன்னம்னு சொல்லுவார். அதே மாதிரிதான் நாம எந்த வஸ்துவை எடுத்திருந்தாலும் அந்த வஸ்து காரியமாற வஸ்துக்கு எது உபாதான காரணமா இருந்துருக்கோ, இது காரியமா இருக்கிற திசைக்கு முன் ஸ்டேஜ்ல வேற மாதிரிதான் இருந்துருக்கு. அதே மாதிரி இப்ப நாம ஒரு தனியா ஒரு விசேஷத்தை நாம ஒத்துக்கிறோம், அப்படின்னு நிமித்தோபாதானம் என்கிற ஒரு கான்செப்ட். உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ஒண்ணு இந்த லோகத்தினுடைய சிருஷ்டி விஷயத்துல. ரெண்டுமே பரமாத்மா தான், பரமாத்மா தான் உபாதான காரணமாகவும் இருந்துருக்க, அவரே தான் நிமித்த காரணமாகவும் இருந்துருக்கன்னு சொல்றோம். நிமித்த காரணத்தை பத்தி விட்டுருங்க, அதை பத்தி இப்ப விசாரம் இல்லை. உபாதான காரணமாக இருந்துருக்கிற வஸ்து இருக்க அது நிச்சயம் லோக திருஷ்டி பிரகாரம் பார்த்தோம்னா மாறுபாடு அடையக்கூடியதாக இருந்துருக்கு. அப்போ இது நிராபாதம் என்று எப்படி சொல்ல முடியும்? எந்த மாறுபாடும் இல்லாமல் நிர்வீகாரமாக இருக்குன்னு எப்படி சொல்லலாம்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. ஆனா இங்கேயே என்ன விசேஷம் கேட்டோம்னா, அந்த பரமாத்ம ஸ்வரூபம் இருக்க அந்த ஸ்வரூபத்துல மாறுபாடு கிடையாது, விசேஷணாம்சங்கள்லதான் மாறுபாடே தவிர விசேஷியாம்சத்துல மாறுபாடு கிடையாது. மேல சொக்கா போட்டுக்கிறோம், சொக்கா போட்டு வேற சொக்கா போட்டுட்டு போனாக்க நான் வேற மனுஷன் ஆயிடுவேன்னு ஆக மாட்டோம். அந்த மாதிரி தான் அது. ஆகையால பரமாத்ம ஸ்வரூபத்தை பொறுத்த வரைக்கும் அது நிராபாதமாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்றார். அனந்தம் என்பது பெருமானுக்கு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம். அனந்தம்னா அளவிட முடியாதவன் என்பதாக அர்த்தம். தேசத்தா காலத்தா வர்த்தகா பரிச்சேதம், அளவிட முடியாதவன். இந்த தேசத்துல இருக்கார், இந்த தேசத்துல இல்லைன்னு சொல்ல முடியாதவராக இருந்திருக்காருன்னு ஒண்ணு, இப்ப இருந்தார் அப்ப இல்லைன்றது ஒண்ணு, இந்த வஸ்துல இருக்கார் அந்த வஸ்துல இல்லைன்றது இல்லாதபடியாக இருந்திருக்கிறவர்னு சொல்றதுதான் அனந்த சப்தத்துக்கு அர்த்தம். அந்த அனந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை தான் அடுத்ததாக சொல்றார். நித்தியம் நிரவதி நிரம்மகா என்பதாக. நித்தியம் அப்படின்னா கால பரிச்சேதம் இல்லாமல், இந்த காலத்துல இருந்தது அந்த காலத்துல இருந்ததுன்றது இல்லாமல், எப்பொழுதுமே இருந்திருக்கிறவர் எம்பெருமான் என்பதை சொல்லுகின்றது. நித்தியம் நிரவதி அவதி, அவதின்னா எல்லை. இந்த தேசத்துல இருக்கேர் அந்த தேசத்துல இருக்கேன்றது எல்லை இல்லை. இந்த இப்ப என்ன எல்லைன்றது எப்போ வரும்? இந்த இடத்துல மாத்திரம்தான் இருக்கு, இன்னொரு இடத்துல இல்லைன்னு சொல்லி வந்தாதான் அதுக்கு அந்த எல்லைன்றது வரும். இந்த தேசத்துல இருக்கார் அந்த தேசத்துல இல்லைன்றது சொல்ற. அடுத்த விஷயம் ஒண்ணு சொல்ற, ஆச்சரியமான ஒரு விஷயம். நிரூபமம் என்பதாக சொல்ற. அவருக்கு சமமா யாரும் இல்லை அப்படின்னு சொல்ற. அவருக்கு சமமா யாரும் இல்லைன்றது வஸ்து பரிச்சேதத்தை சொல்றதுன்னு சொல்லி பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ற. வஸ்து பரிச்சேதம்ன்றது என்னன்னா, இந்த வஸ்துல தான் இருக்கே இன்னொரு வஸ்துல இல்லைன்றது இல்லாதவர் அவர்னு சொல்லி சொல்ற. சுவாமி தேசிகன் தேவபெருமாள மங்களாசாசனம் பண்ற. அவர் மங்களாசாசனம் பண்ணச்சு மிருதுங்காவதாரம் பண்ணத்தை வச்சு மங்களாசாசனம் பண்ற. பக்தஸ்யத் அனவசிசோ பரிபாலனாய பத்ரான் ரிசிம்மகுஹனா மதிஜகுமுதத்தை சம்பைகவர்த்த மதுநாதி கரீரனும் திரைலோக்கியமேதும் நரசும் அகர்ப்பம்னு சொல்லி சொன்னார். ஒரு கம்பத்துல தான், ஒரு கம்பத்துல இருந்தா வெளியில வந்தேரா, மீதி கம்பத்துலாம் அப்படியே இன்னும் இருந்துட்டு இருக்கார். எப்ப கூப்பிடுவாளோ அப்ப வரேன்னு இருக்காருன்னு சொல்லி சொல்ற. அப்ப எல்லா வஸ்துக்கள்லயும் இந்த வஸ்துக்கள்ல தான் இருக்கிறது, அந்த வஸ்துக்களை இல்லைன்னு இல்லாமல், எல்லா வஸ்துக்கள்லயும் நீக்க மர நிறைந்து இருந்துட்டு இருக்கிறவர் என்றது சொல்லணும். இப்ப இந்த அர்த்தம் நிருபமம்ன்ற சப்தத்தினால சொல்லி சொல்லணும். இந்த நிருபமம் சப்தத்தினால எப்படி இந்த அர்த்தம் சொல்ல முடியும்ன்றது பிரச்சனை பண்ணணும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் பார்க்கணும். பெருமாள் எப்படி இருந்துருக்கார்? பெருமாள் எல்லா பதார்த்தங்களையும், சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றையும் தனக்கு பிரகாரமாக கொண்டிருக்கின்றார். பிரகாரம்னா விசேஷணம்னு அர்த்தம். தன்னுடைய தன்மையாக இருந்துருக்கு, இந்த ஆத்மா இருந்துருக்கு, அந்த ஆத்மாவுக்கு சரீரம் பிரகாரமா இருந்துருக்கு என்று சொல்றோமோ இல்லையோ, அதே மாதிரி பெருமாள் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றையும் பிரகாரமாக விசேஷணமாக கொண்டிருக்கு. இப்ப இத்தனை பதார்த்தங்களுக்கும் இத்தனை விசேஷணங்களுக்கும் விசேஷ வடிவத்துல வரணும். விசேஷமா இருந்துருக்கிறவர் பெருமாள், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. சரி, இப்ப இன்னொரு கேள்வி வருது. இந்த பெருமாளும் விசேஷமா இருக்க மாதிரி இன்னொரு பதார்த்தம் இருந்துட்டு இருக்கா, இன்னொரு வஸ்து இருக்கா? பெருமாள் விசேஷமா இருந்துட்டு இருக்கு, பெருமாளே விசேஷமா இருக்க மாதிரி இன்னொரு வஸ்து இருக்கான்னு கேட்டா அதுக்கு எதனா எக்ஸாம்பிள் எடுத்து காண்பிக்கலாமன்னாக்க ஒன்னும் காண்பிக்க முடியாதான். ஏன்னா பெருமாள் விசேஷமா தான் இருக்கிறே தவிர பெருமாள் எந்த வஸ்துக்கும் பிரகாரமா இல்லை, விசேஷமாக இல்லை. ஆகையால இவர் நிருபமமாக இருந்திருக்கிறவர், அததான் நிருபமம்னு சொல்றது. இதனால வஸ்து பரிச்சேதத்தை சொல்லி சொல்றது, வஸ்து பரிச்சேதம் இல்லாதவராக இருந்திருக்கார்னு சொல்லி சொல்ற. நிரம்ஹஹா அம்ஹஹான்றதுனால பாபங்களை சொல்லும், ஹேய குணங்களை சொல்லும். அம்ஹஹான்ற சொல்றோம் நிரம்ஹஹா. பெருமாளிடத்துல எந்த ஹேய குணங்களும் இல்லை, அப்படிப்பட்டவராக பெருமாள் இருந்துருக்கார். இதோட மாத்திரம் இல்ல, த சதா சாந்தம் சுத்தம் பிரதிபடம் அவத்யஸ்ய சததம். இதுவரைக்கும் எதிர்மறையாக இருக்கக்கூடிய குணங்களை சொல்லி சொன்னார். இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்லன்னு சொல்லி சொன்னார். அப்ப எப்படிதான் இருக்கேர் அப்படின்றத சொல்லணுமோ இல்லையோ, அதுக்கு சொல்ற சதா சாந்தம் சுத்தம், எப்பவும் சாந்தமாக இருந்துருக்கேராம் பெருமாள். இந்த சாந்தம்ன்ற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அனுகூலம்னு அர்த்தம், எப்பவும் பெருமாள் அனுகூலமாக இருந்துருக்கு. எப்பவும் எம்பெருமான் சேவிப்பதற்கு யோக்கியமாக இருந்துருக்க, எப்பவும் பெருமாளை அனுபவிக்க முடியும். நாம் இப்படி இருந்துருக்க அவர் சதா சாந்தம் சுத்தம். சுத்தம் பெருமாள் எப்படி எழுந்துள்ள இருக்காருன்னா, தகசமஸ்து கலக்காத பெருமாள் இருந்துருக்க, சுத்தமாக இருந்துருக்க. அந்த சுத்தம்ன்றது சுத்த சத்துவமாக இருக்கேன்னு அர்த்தம். நம்மள்கிட்ட கூட ஒரு சுத்தி சத்துவகுணம் இருந்துருக்கு, ஆனா ரஜஸ்தமஸ்து கலக்காத சத்துவகுணம் இல்லை நம்மள்ட. ரஜஸ்தமஸ்து கலக்காத இருக்கக்கூடியதான அந்த சுத்தாத்மஸ்வரூபம் சுத்தமாக இருந்திருக்கிறவர் பெருமாள். சததம் அவத்யஸ்ய பிரதிபடம், சததம் அவத்யஸ்ய பிரதிபடம், சததம் எப்பொழுதும் அவத்தியம்னா தோஷம், தோஷத்துக்கு எதிர்மறையாக இருந்திருக்க என்பதாக சொல்லி சொல்ற. இந்த சததம் இருந்திருக்க எல்லா இடத்திலையும் சொல்லலாம். இந்த கீழே சொன்ன ஒவ்வொரு பதத்தோடையும் சேர்க்கலாம். சததம் நிராபாதம், சததம் நித்யம், சததம் நிரவதி, சரததம் நிரம்மா, சததம் நிருபமம். இந்த சதான்றதையும் சததம்ன்றதையும் எல்லாத்தோடையும் சேர்த்துக்கலாம். சாந்தம் சுத்தம் பிரதிபடம் அவத்யஸ்ய சததம், அவத்யஸ்ய சததம் என்பதாக சொல்வார். அவத்தியம்ன்றது இருந்திருக்க தோஷம், அந்த தோஷத்துக்கு பிரதிபடமாக இருந்திருக்க எதிர்த்தட்டாக இருந்திருக்க. நிரம்மஹானாலும் அவத்யஸ்ய பிரதிபடம்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். நிரம்மஹா என்று சொன்னாக்க அந்த தோஷத்துக்கு எதிர்த்தட்டாக இருக்காருன்னு அர்த்தம். அவத்தியசிய பிரதிபட்டம்னு சொல்றது ரெண்டும் ஒண்ணுதானே என்று ஒரு அர்த்தம் கேள்வி வரும். அப்போ ஒரே அர்த்தத்துல இருக்கிற ரெண்டு சப்தத்தை பிரயோகம் பண்ணமானாக்க, அந்த ரெண்டு சப்தத்தை பிரயோகம் பண்ணி வேற ஒரு அர்த்தமும் அதுக்கு சொல்லாத போயிட்டுமானாக்கா அது ஒரு தோஷம், புனருக்தின்னு ஒரு தோஷம். அதாவது சொன்னதை திரும்பி சொல்றதுன்ற ஒரு தோஷம். இவர் மகாகவி, வேதாந்தி, இவருடைய வார்த்தைகள்ல போய் புனருக்தின்ற ஒரு தோஷம் வருமா? வராது. அப்ப நாம தான் அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கணும் என்ன கேட்டோம்னா, ஒரு அர்த்தம் என்னன்னாக்க, அவர் துவயம், அதாவது தானே தன்னிடத்திலே எந்த தோஷமும் இல்லாமல் ஹேய குணங்கள் எவையும் அவரிடத்திலே இல்லாமல் இருக்கிறவர் என்பது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த பிரதிபடம் அவத்தியஸ்த சததம்னு சொல்ற யாரெல்லாம் அந்த எம்பெருமான அந்த தேவ பெருமான அந்த பரபிரம்மத்தை ஆசிரியக்கின்றாளோ அவ எல்லாருமே அவர் மாதிரியே ஆயிடுறாள். அதாவது அவ எல்லாருமே தோஷம் இல்லாதவர்களாக ஆயிடுறாளாம். இதுதான் இவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். இத சுவாமி தேசிகன் அஸ்திரிமாகவும் சாதிக்கின்ற சஸ்திகிரி மகாத்மியத்துல அந்த தேவ பெருமாளை பிரேவிக்கிறோம். அந்த தேவ பெருமாள் பிரத்யட்சம் மாறாம், அந்த பிரத்யட்சமான உடனே அந்த தேவ பெருமாளை பிரம்மா சேவிக்கிறேன். அந்த சேவிச்ச பிற்பாடு அவர் எப்படி எல்லாம் எதெல்லாம் நான் பாக்குறேன் எதெல்லாம் பாக்கல அப்படின்றத சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு அவர். இந்த தேவ பெருமாளை சேவிச்சாக்க பெருமாள் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்றதெல்லாம் சொல்லிட்டு போறேன். சரி, அதெல்லாம் எப்படியெல்லாம் இருந்து போட்டோம், அதை பத்தி நமக்கு என்ன வந்தது, இவருக்கு என்ன என்ன ஆச்சு அவருக்குன்றது அடுத்த விஷயத்த பாக்கணும். அப்போ அவர் சொல்ற யாருப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் அருளாளர் தாமனினும் தமக்கொவ்வாரே என்று இவருக்கு ஒப்பாராக யார் இருக்கான்றதெல்லாம் சொன்னார். யாருமே இல்ல, அவர் இவரே கூட எதாச்சும் சமானமாக சொல்ல முடியாது என்பதை சொன்னார். அந்த நிருபமம்ன்ற வார்த்தைக்கு சொல்லிருக்க இங்க பிரதிபடம் அவத்தியத்து சத்தம் பிரத்திக்கு சொல்லச்சே பருமணியை கருகிரிமேல் கண்டேன் எந்தன் கடுவினைகள் அனத்தும் நான் கண்டிலேனே. அந்த பெருமாளை சேவிக்கிறேன், பெருமாளை சேவிக்க, தேவ பெருமாளை சேவிக்க போறதுக்கு முன்ன, சேவிக்கிறதுக்கு முன்ன மூட்டை மூட்டையா இவரிடத்துல பாப்பங்கள்லாம் இருந்துட்டு இருக்கான். அந்த பெருமாளை சேவிச்சேரான், சேவிச்ச உத்தர கிணத்துல பார்த்தோம்னா எந்த பக்கம் பார்த்தாலும் பாப்பமே காணுமா. இவரும் பெருமாள் மாதிரி பரிசுத்தமா ஆயிட்டேரான். கருமணியை கரிகிரி மேல் கண்டேன் எந்தன் கடுவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனே. எந்தன் கடுவினைகள், என்னுடைய வினைகள் எதுவுமே நான் கண்டிலேனே என்று அவர் சொல்றார். ஒரு அழகான ஒரு அனுபவத்தை பார்க்கணும். சுவாமி தேசிகன் பிள்ளையன் தேவதையில அருள் செய்கின்ற வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புல் மெய்த்தவன் வெங்கடநாதன் வியன்கலைகள் மெய்த்திடு நாவின் வாதியர் முழக்கொடு வாதியர் மூலமர கைத்தவன் என்றுரைத்தேன் கண்டிலேன் என் கடுவினையே. இப்படியே சொல்றேன். இங்கேயாவது கருமணியை கருகிரி மேல் கண்டேன் என்றன் கடுவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனேன்னு சொல்லி சொன்னார். ஆனா இங்க சொல்றார் சுவாமியினுடைய திருக்குமாரர் நயனாராச்சாரியார் சொல்ற, நான் இந்த சப்தங்கள்லாம் சொல்றேன், சுவாமி தேசிகனுடைய திருநாமத்தை சொல்றேன், வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புல் மைத்தவன் உத்தமன் வெங்கடநாதன் வியன்கலைகள் மொய்த்தொடு நாவின் முழக்கொடு வாதியர் மூலமர கைத்தவன் என்று உரைத்தேன். இப்படி சுவாமி தேசிகனுடைய திருநாமங்கள் எல்லாம் நான் சொன்னேன். அப்புறம் சொல்லிட்டு இப்படி பார்த்தன்னாக்க கண்டிலேன் என் கடுவினையே, என்னுடைய பாபங்கள்லாம் ஒண்ணுமே காணுமா, பாபம் எல்லாம் போயிட்டான். அந்த சுவாமியினுடைய திருநாமத்தினுடைய மகாத்மியம் இப்படி பண்றது என்று சொல்ற. அதையால இந்த விஷயத்துல வரச்சே பிரதிபடம் அவத்திய சததம் அவத்திய பிரதிபடம் என்று சொல்லச்சு. முதல்ல சொன்னது இருக்க நிரம்மகா என்று சொன்னதுக்கும் அவத்திய பிரதிபடம் என்பதற்கு சொன்னது சொன்னதுன்னு புனருத்தி என்ற தோஷம் கிடையாது. இந்த ரெண்டாவது நாள்ல சொல்றது அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான குணம், யாரெல்லாம் பெருமாளை சேவிக்கிறாளோ அவளுடைய பாப்பங்களையும் போக்கடிக்கிறதுன்றது அந்த குணத்தை சொல்ற. இவையெல்லாம் பரபிரம்மத்தினுடைய சுவாவம் என்று வேதம் ஓதுகின்றது. இதுல நினைச்சே பார்க்க முடியாத ஒரு சுவாவம், இப்படிப்பட்ட சுவாவத்துக்கு ஏதனா ஒரு வஸ்து இருக்குமா என்று நாம யோசனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். பரம் பிரம்மாம் நாதம் ஸ்ருதிஹிரதி எத்தது வரததே. ஸ்ருதிஹிரதி, ஸ்ருதிஹிரசு உபனிஷத், உபனிஷத் வாக்கியங்களிலே பரம் பிரம்ம ஆம்நாதம், பரம் பிரம்ம எப்படி இருக்குன்றது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. சரிப்பா, அப்ப அந்த பரபிரம்மம் எப்படின்னா, இப்ப நீ கொஞ்ச நாள் முன்னெல்லாம் நீ சொன்னேற ஏஷ ஈஷி நிர்ணயந்திரயே பாகதேயர்ஹிதேஷு நோ திசேத் சக்தி தாமனின நிர்ணயே தகோ தேவராஜமயமீஸ்வரஸ்விதி. அந்த வேதம் கூட காண்பித்து கொடுக்காது பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இதுதான் பரம்பொருள் என்பதை. ஆனா இந்த ஹஸ்திகிரி காண்பிச்சு கொடுத்துரும், இங்க எழுந்தருள் இருக்கிற தேவ பெருமாள் தான் பரமாத்மா என்பதை என்றெல்லாம் சொன்னோ. இப்ப நீர் சொன்ன எதுக்கு பரபிரம்மத்துக்கு சொல்லப்பட்ட சிறப்புகள் எவ்வளவு அவ்வளவு சிறப்புகளும் தேவப்பெருமானிடத்திலே குடிகொண்டு இருக்கின்றன என்று சொல்லணும். அப்பேற்பட்ட பெருமாளை சேவித்த பிற்பாடு அவர் எப்படி இருக்காருன்னு என்னால சொல்ல முடியுமா அப்படின்னா, தே அப்பா தேவப்பெருமாளே, உன்னுடைய பரம் ரூபம் சாட்சாத் ததிதம் அபதம் வாங் மனசையோ, உன்னுடைய உத்கிருஷ்டமான ரூபம் பரம் ரூபம் இந்த அத்தியுதமான ரூபம் அத்தம் மகதசீம பூமகம் கிஞ்சித் அஸ்தி கில வஸ்து நிஸ்தூலம் அத்தம் எல்லாம் சொன்னார் ஆழ்வான் சாதிச்சார. அந்த அப்பேற்பட்ட அத்தமான ரூபம் இருந்துருக்கு சாட்சாத்து இங்க அப்படியே தேவப்பெருமாளா எழுந்தருள் இருந்திருக்கு. தேவப்பெருமாள் எப்படி இருப்பேன்னு சொல்லுவோம்மா அப்படின்னு, அதிதம் அபதம் வாங் மனசயோகோ, வார்த்தையால சொல்ல முடியாதான் அந்த தேவப்பெருமாள் எப்படி எழுந்தருள் இருந்துருக்கு. என்ன அவர் பரபிரம்மம், பரபிரம்ம ஸ்வரூபத்தை சாட்சாத்தா இருந்துருக்கிற பரபிரம்ம ஸ்வரூபத்தை எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசா சக, அப்படியே வேதத்து ஸ்ருதியில சொல்லியிருக்கிற விஷயத்தை அப்படியே அதே பதங்களை கொண்டு அடிச்சு தள்ளுறாரு இந்த இடத்துல. வாங் மனசயோகோ அப்பிராப்திய மனசா சகான்னு அந்த தேவப்பெருமாள் எப்படி இருப்பேருன்னு எண்ணி பாருங்க அப்படின்னு. உபன்யாசம் மாத்திரம் கேட்டுட்டு தேவப்பெருமாள் எப்படி இருப்பேருன்னு எண்ணி பாருங்களேன், நேரம் சேவிக்காத எண்ணி பாருங்கோ, இல்ல உபன்யாசம் கேட்காத தேவப்பெருமாளை சேவிச்சிட்டும் எண்ணி பாருங்கோ எப்படி இருப்பேருன்னு சொல்லிட்டு எண்ணி பாருங்க. அந்த எண்ணத்துக்குள்ள மாட்டவே மாட்டேறவர், அந்த எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக எழுந்தருள் இருப்பவர் அந்த எம்பெருமான். தகையால அதிதம் அபதம் வாங் மனசயோகம், அந்த தேவப்பெருமான் அந்த வாக்குக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட வகதாக எழுந்தருள் இருந்துருக்க, இது என்ன ஆச்சரியம், நான் எப்படி அந்த தேவப்பெருமாளை சொல்லுவேன்னு சொல்லி சொல்ற. இன்னொரு விதமா பார்க்கணும், இந்த அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருந்துருக்கிற தேவப்பெருமாளுக்கு இங்க சொல்லியிருக்கிற விசேஷணங்கள் எல்லாமே வரதம். நிராபாதம் நித்தியம் நிரவதி நிறம் மகா நிருபமம், நிராபாதம் விகாரம் இல்லாதவர். அந்த தேவப்பெருமாள் எப்பவும் ஒரே மாதிரியா தான் இருந்தது. அதெல்லாம் அதுலதான் தேவப்பெருமாள் இடத்துல ஒரு பெரிய விசேஷம். இன்னைக்கு பஞ்சபூர்வ உற்சவம் நடக்க போகிறது, இல்ல இந்த சமயத்துல இங்க எப்ப எழுந்திரள் இருப்பாருன்னா இப்ப இந்த திருக்கோலத்துல எழுந்திரள் இருப்பாருன்னு நாம நிச்சயமா நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இந்த வாகனம் அம்ச வாகனத்துல பெருமாள் எழுறே என்ன சொன்னோம்னாக்க, அம்சவாகனத்துல பெருமாள் எழுறாரா, நேர போய் அம்சவாகனத்துல சேவிக்கணும்னு அவசியம் இல்ல, எப்பயோ சேவிச்சதுன்னு நினைச்சுட்டு அப்படியே சொல்லலாம். நம்ம வெங்கடாத்திரி கொண்ட சாத்திண்டு வெள்ள பாவாடை சாத்திண்டு கேடையும் கற்கெல்லாம் வச்சிருந்து ஆச்சரியமா பெருமாள் கட்ட கொடையோட கூட பெருமாள் அம்சவாகனத்துல எழுந்துருடுவே என்று சொல்லி சொல்லுவோம் சொல்லலாம். அப்போ அந்த சப்பரத்துல முதல் நாள் உற்சவம் சப்பரத்துல எழுதுறேன்னாக்க அதே வெங்கடாத்திரி கொண்டையோட ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோட எழுந்துருடுவே அப்படின்னா, நீர் என்னைக்கு போய் பார்த்தோம்னாலும் எத்தனை வருஷம் கழிச்சு எத்தனை வருஷம் மூணு தலைமுறை எத்தனை எத்தனையோ தலைமுறையா கேட்டமானா கூட பெருமாள் எப்படிரா எழுதுற பேர் அப்படின்னா, இன்னை தினத்துல இப்படிதான் எழுதுற பேர்னா இப்படிதான் எழுதுற. சரி ஆஸ்தானத்துல பெருமாள் எழுதியிருக்காரு எப்படி எழுதுற பேர், ஒண்ணும் இருக்காது. அந்த பெருமாள் திருமணியில யஜ்ஞோபவீதம் ஆறு நாள் திருமார்த்தனாச்சியா கட்டி சூத்திரம் இத்தோட பெருமாள் எழுதியிருப்பேர் அப்படின்னு சொன்னா போய் சேவிச்சா அப்படிதான் இருப்பேன், அதுக்கு மேல ஒண்ணுமே இருக்க மாட்டேன். அப்ப மாறுபாடு இல்லாதவராக இருந்துருக்கவர் என்னைக்கும். ஒரு வருஷத்துல சில ஊர்கள்ல போய் பார்த்தோம்னாக்க அந்த சந்திர பிரபையில பெருமாள் சேவிப்போம், சூரிய பிரபையில பெருமாள் சேவிப்போம். ஒரு வருஷம் பார்த்தோம்னாக்க சுவாபாவிகமா நின்றுட்டு இருக்க மாதிரி சிவசாய் பேர், இன்னொரு வருஷம் போய் சேவிச்சோம்னாக்க அந்த பெருமாளே யோக சீனிவாசனாக இருந்துள்ள பேர் இப்படி எல்லாம் இருப்பேர் மாறி மாறி இருந்துருக்கும். இந்த தினத்துல இந்த அலங்காரம் தான்றது இல்லாததாக இருந்துருக்கும், இப்படி எல்லாம் இருந்துருக்கும். ஆனா சேவ பெருமாள் விஷயத்துல அது கிடையாதான். நிராபாதம் நித்யம் நிரவதி நிறம் மகா நிருபமம், அவர் நிச்சயமாக இருந்துருக்கார், எப்பொழுதும் இருந்துருக்கார், அதுல என்ன சந்தேகம் பண்ணா. நிரவதி அப்ப நிரவதினா இந்த தேசத்துல இல்ல அந்த தேசத்துல இல்லன்றதெல்லாம் இதெல்லாம் அவருக்கு அப்படியே வரும். நிருபமும் அப்படின்னு தேவப்பெருமாளுக்கு சமானமா யார சொல்ல முடியும், தேவப்பெருமாள் தான் சொல்ல முடியும். சதா சாந்தம் சுத்தம், அந்த தேவப்பெருமாள் எப்பவுமே போக்கியமாக தான் இருந்துருக்கார். சாந்த சப்தத்துக்கு போக்கியம்னு அர்த்தம் சொல்லிட்டோம்னாக்க அவர் எப்ப சேவிச்சாலும் அவர் வாகனத்துல சேவிக்கட்டும், ஏகாந்தமா சேவிக்கட்டும், திவ்யாபரணங்களோட சேவிக்கட்டும், சௌரி சமர்ப்பிச்சுட்டு சேவிக்கட்டும், எப்படி சேவிச்சாலும் அவர் போக்கியமா தான் இருந்துருக்கார். அதுல ஒன்னும் சந்தேகமும் இல்ல. சுத்தம் பிரதிபடம சததம் நிச்சயம் நாம போய் அந்த தேவ பெருமாளை சேவிச்சோம்னாக்க நம்மளுடைய பாப்பெல்லாம் நிச்சயம் போயிடுறது. என்ன ரூபமேவா சேதன் மகிமானம் வியாக்கஷ்டன்னு சொல்லி அந்த ரூபத்தை தான் அந்த பெருமாளுடைய மகிமையை தெரிவிக்கிறதோட மாத்திரமில்ல, அந்த பிம்பாவிக்கிருத்தி ஆத்மனா பிம்பி இப்படிப்பட்ட அந்த பிம்பத்துல அஷ்டாமூர்த்தியாக எழுந்தருள இருந்துட்டு இருக்கிற அந்த எம்பெருமான சேவிச்சுமானாலே நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடுறதுன்னு பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஆகையால அவர் பரிசுத்தமாக இருக்கிறதோட மாத்திரமில்ல நம்மளையும் பரிசுத்தமாக ஆக்குறே கண்டிலேன் என் கடுவினையேன்னு அந்த பிரம்மா சொன்ன மாதிரி நமக்கும் நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும். அப்படி அந்த தேவப்பெருமாள் எழுந்தருள் இருக்கிற ஒரு காம்பீரியத்தை என்னவென்று சொல்றது வாக்காலையும் சொல்ல முடியாது மனசாலையும் சொல்ல முடியாது என்று இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் அவருக்கு சாத்தியமா இருக்கும். இவர் எந்த திசையில சொல்லியிருக்காரு, எந்த திசையில மங்களாசாசனம் பண்றேன் தேவப்பெருமாள் என்றுதான் பார்க்கணும். இவருக்கு கண் இல்லாத திசையில மங்களாசாசனம் பண்றேன், இந்த கண் இல்லாத இருந்தா கூட அதாவது பார்வையற்ற தசை அந்த நிலையில இருந்தாலும் கூட இந்த தேவப்பெருமாள் ஒருத்தர் தான் நிராபாதம் நித்தியம் நிரவதி நிரம்மோ நிருபமும்னு இருக்கிறவர்ன்றது அவருக்கு தெரியும். ஆகையில அப்படியே மங்களாசாசனம் பண்ற அந்த தேவப்பெருமாளை என்னன்னு சொல்றது வாக்களால சொல்ல முடியாது மனசாலையும் எண்ணி பார்க்க முடியாது என்று இந்த ஸ்லோகத்தினாலே ஆழ்வான் அனுபவிக்கிற அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகமும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். நிராபாதம் நித்யம் நிரவதி நிரம்மோ நிருபமம் சதா சாந்தம் சுத்தம் பிரதிபடம் அவத்யஸ்ய சததம் பரம் பிரம்மாம்நாதம் ஸ்ருதி ஹிருதயத்தத் வரததே பரம் ரூபம் சாட்சாத் ததிதம் அபதம் வாகுமனதயோ. கவிதா ஹர்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.